Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gon' set the song on fire. சிறுகளில் வணக்கம் ஸ்வாகதம் நமஸ்காரம் வந்தனம் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள நட்சத்திரங்களோடு ஒன்னா சேர்ந்து இணைந்து பிணைந்து நினைந்து பிச்சு பின்னி பேத்தெடுக்கலாம். சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி வெரி வெரி சமத்துகள் அழகா, கொழு கொழுப்புகள் அழகா, அகநக நக சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி வெரி வெரி சமத்துகள் அழகா, கொழு கொழுப்புகள் அழகா. வாழ்க்கை ஃப்ரெண்டோடு சேர்க்கை கையோடு யார்கை ஆனந்த யார்கை மனம் மாறும் ஃபேஷன் மாறாது பேஷன் பகலெல்லாம் வேஷம் மாலையில் நேசம் வாக்காதல் ஃபெராரி இள நெஞ்சை அள்ளும் சொனாலி லூயி விட்டா கண்ணாடி பல கண்கள் பின்னாடி வாக்காதல் ஃபெராரி இள நெஞ்சை அள்ளும் சொனாலி லூயி விட்டா கண்ணாடி பல கண்கள் பின்னாடி. Swiss yeah standard no local not only branded dilil da at pora va mudiyati kaya katti par takka takka ve thudikide nenjam yeah fashion and generation anal kadavul thanda varam dan passion now let me make my little confession love has no brands on the stand guy right now. you.